क्या पोसा पेला का बासी क्या बंदा सीसी से पोलो को सीसी के पोलो को चिंजी से पाला चिंजी बोले चिंजी बारालो ये पर काले ये मोनी काले इंजीरी सुलो यो ये पसे के पाना किकी के पोले पत्री सितालो क्या बोना बांधे सिंदरा वाड़े क्या पोना कृष्णालो பாட்டு பாட சொன்னார் கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணன் பாட்டு பாடியாச்சு நீ ஒரு பாட்டு பாடா ஏ தலைவர் வரலா தலைவர் ஒரு பாட்டு ஐஸ்கிரீம் சோக்கோபார் மேங்கோபார் சோக்கோபார் மேங்கோபார் இட்டாலி லேட் ஓ மேங்கோ டுயட் ஓ கப் ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிஸ்தா ஓ கிரேப் ஓ ஆரஞ்சு சாக்லேட் குட் ஜாப் குட் ஜாப் அப்பா எல்லாம் எடுத்தாச்சு ஓகே தேங்க்யூ தேங்க்யூ